மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்புக்குயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்புக்குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடைத்தேர்தானோ சலங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடைத்தேர்தானோ சலங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ அழகோ தேவதையோ அங்கம் ஒரு தங்கக் குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்காவியம் பண்பாடிடும் பெண்ணோவியம் செந்தாமரையே மேலாடை மாங்கனை அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதே கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையெனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடைத்தேரானோ சலங்கைகள் தரும் இசைத்தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ